பதி நெறஞ்சேவே சுண்ண விட்டன் சமஞ்சேவே புடபுரா மல புடபுரா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில புடபுரா காலி புடபுரா சுன்ன புட்டன் சமந்தேவே புடபுரா மல புடபுரா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில புடபுரா தாலி புடபுரா தங்கம் ஆகியதோ இவள் மார்பை தொட்டவுடன் வைரம் விண்மின் ஆகியதோ